கால்கள் தட்டி தட்டி திறக்கிறது. நெஞ்சுக்குள் ஏதோ, நெஞ்சுக்குள் ஏதோ காலடி சத்தம் ஒன்று கேட்கிறது. உன் உயிர் வந்து எந்த உயிர் தொட்டது, என் உலகமே உன்னால் மாறிவிட்டது. காதல் வந்து கெடுத்த பின் கவிதைகள் படிக்கிறேன், தோழிகளை தவிர்க்கிறேன், உன்னை தேடி வருகிறேன். தாய் தந்தை இருந்துமே தனிமையில் தவிக்கிறேன், சொந்தமாய் நீ வா பிழைக்கிறேன். கனவிலே நீயும் வந்தா புகைப்படம்